அத்தியாயம் 3. பயணம் துவங்குதல். எனது கனவில் அவன் அந்த ஒளியை நோக்கி வேகமாக ஓடுவதை கண்டேன். அவன் மனைவியும் பிள்ளைகளும் அவன் பின்னால் ஓடி அவனை வீடு திரும்பும்படி கெஞ்சினார்கள், கதறினார்கள். ஆனால் அவனோ தன் காதுகளை பொத்தி கொண்டு நித்திய வாழ்வு, நித்திய வாழ்வு என்று கத்தியபடி அந்த ஒளியை நோக்கி ஓடினான். திரும்பி பார்க்கவே இல்லை. அந்த நகரத்தில் உள்ளவர்கள் அவன் ஓடுவதை வியப்போடு பார்த்தார்கள். சிலர் அவனை கேலி செய்தார்கள். சிலர் அவனை திரும்பி வருமாறு கூப்பிட்டார்கள். அவர்களில் கடின நெஞ்சன், இலகிய நெஞ்சன் இருவர் மட்டும் அவனை எப்படியாவது கூட்டி வருவோம் என்று சபதம் செய்துவிட்டு அவன் பின்னே ஓடினார்கள். அவர்கள் இருவரும் கிறிஸ்தியானுக்கு முன்பாக ஓடி சென்று அவனை வழிமறித்தார்கள். ஏன் என்னை வழிமறிக்கிறீர்கள் என்று கிறிஸ்தியான் கேட்டான். நீ கண்டிப்பாக எங்களோடு நகரத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்று இருவரும் வற்புறுத்தினார்கள். அது ஒரு காலம் முடியாது. இந்த நகரம் கண்டிப்பாக ஒரு நாள் நெருப்பினால் அழிக்கப்பட்டுவிடும். நீங்கள் அதில் இருந்தால் அதோடு அழிந்து போவீர்கள். நீங்களும் என்னுடன் வந்து அழிவுக்கு தப்பிக்கொள்ளுங்கள் என்றான் கிறிஸ்தியான். எங்கள் நண்பர்களையும் எல்லா வசதிகளையும் விட்டுவிட்டு எவ்வாறு வர முடியும் என்று கேட்டான் கடின நெஞ்சன். ஆமாம், கண்டிப்பாக நண்பர்களையும் வசதிகளையும் விட்டுவிட்டுத்தான் வர வேண்டும். ஏனென்றால் நான் போகிற இடத்திலே இதைவிட மேலான நிரந்தர மகிழ்ச்சி கிடைக்கும். நீங்களும் என்னுடன் வந்தால் அதை அனுபவிக்கலாம் என்றான் கிறிஸ்தியன். இந்த உலகத்தை விட்டுவிட்டு நீ வேறு எதை தேடி ஓடுகிறாய் என்று எரிச்சலுடன் கேட்டான் கடின நெஞ்சன். அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான 1 பேதுரு 1:4 சுதந்திரத்தை தேடி செல்லுகிறேன். மோட்சத்தில் இந்த விடுதலை நமக்கு கிடைக்கும். அதை தேடுகிற யாவரும் அதை கண்டடைவார்கள். இதோ இந்த புத்தகத்திலே படித்துப்பார், உனக்கு எல்லாம் புரியும் என்று புத்தகத்தை நீட்டினான் கிறிஸ்தியான். உன்னுடைய புத்தகம் யாருக்கு வேண்டும்? நீ எங்களுடன் திரும்பி வரப்போகிறாயா இல்லையா? அதை சொல் முதலில் என்று அலட்சியமாக கேட்டான் கடின நெஞ்சன். வரமாட்டேன், நான் கலப்பையின் மீது கை வைத்து விட்டேன், இனிமேல் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டான் கிறிஸ்தியான். இலகிய நெஞ்சனே, வா போவோம். இவனிடம் பேசி ஒரு பயனும் இல்லை. தான் தான் புத்திசாலி என்று நினைத்து இவன் பேசி கொண்டிருக்கிறான் என்று இலகிய நெஞ்சனை அழைத்தான் கடின நெஞ்சன். அப்படி சொல்லாதே. கிறிஸ்தியான் ஒரு நல்ல மனிதன் என்பதை நான் அறிவேன். அவன் சொல்லுவது உண்மை என்றால் நானும் அவனுடன் போக விரும்புகிறேன் என்றான் இலகிய நெஞ்சன். என்னது முட்டாள்தனமா பேசாத? அவன் உன்னை எங்க கூட்டிட்டு போவான்னு உனக்கு தெரியுமா? பேசாமல் என்னுடன் வந்துவிடு என்று அதட்டினான் கடின நெஞ்சன். ஐயா, தயவு செய்து திரும்பி போகாதீர்கள். இருவரும் என்னுடன் வாருங்கள். நான் சொல்லும் நித்திய மகிழ்ச்சி உண்மையானதே. நீங்கள் என்னை நம்பாவிட்டால் இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமானது. இந்த நூலை எழுதியவர் நமக்காக தனது இரத்தத்தையே சிந்தியிருக்கிறார் என்று கூறிய கிறிஸ்தியானின் கண்கள் கலங்கின. இலகிய நெஞ்சன் கடின நெஞ்சனை நோக்கி, நான் இந்த நல்ல மனிதரோடு போவதே நல்லது என்று நினைக்கிறேன் என்று முடிவாக கூறிவிட்டான். பிறகு அவன் கிறிஸ்தியானை பார்த்து, நீ போகும் இடத்திற்கு வழி தெரியுமா என்று கேட்டான். அதோ அந்த பிரகாசமான ஒளி தெரிகிறதே, அதற்கு அருகே இடுக்கமான வாசல் ஒன்று இருக்கிறது என்று நற்செய்தியாளர் சொல்லியிருக்கிறார். அங்கு நாம் போகும்போது அடுத்து செய்ய வேண்டியது என்னவென்று அங்கே கூறப்படுமாம் என்றான் கிறிஸ்தியான். நல்லது, நானும் உன் கூடவே வருகிறேன் என்று கூறிய இலகிய நெஞ்சன் கிறிஸ்தியானுடன் சேர்ந்து நடக்க துவங்கினான். இதை கண்ட கடின நெஞ்சன், முட்டாள்களே, நான் உங்களுடன் வரப்போவதில்லை என்று கூறியபடி நகரத்தை நோக்கி திரும்பிவிட்டான்.